శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవతే వాచ్యహారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగణభూషణ మహాబుధవే నమః శ్రీతరంగమగణంత్రి హేమాద్య నాయికా సమేతస్తి దేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం మధ్వదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామాగత స్థితరాన్ ధృణాయమేనే యస్మద్దురో భవదోచ్యుతై గదింతో రామానుజరణం శరణం ప్రపద్యే శ్రీరుందు పులివేంకటమునయాన్ పారం దక్షున్న వడమొళ్యుల్ పోరుందుదానే అమయానాదో తారణీ வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காதலியன் அன்மறையின் கிட்டப்பொருள் எம்பமென் பொருளை சித்தரதொழும் வேதாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாதாம் புயமணியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரம் இந்த மலர் பத்தியுடன் என் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்யற்புதமான சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் நேற்றியவர்கந்தம் 16 அத்தியாயங்கள் சிவச்சிருக்கோம். அதாவது பாசுரத்தில் பார்த்தா 17 பாசுரங்கள் சுவாமி தேசிகன் பாசுரங்கள் 17 சிவச்சிருக்கோம். கீழ அத்தியாயங்களிலே பெருமான் நிறைய கர்மயோகம் ஞானயோகம் சொல்லி சாஸ்திர விசாரங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு வந்த சாஸ்திரம்னா என்ன, விதினா என்ன, வேதம்னா என்னன்னு சொன்னார். இதுல வந்து சித்தி அசித்தி இறைன்னு சொல்லி பெருமாள் ஏகப்பட்ட விஷயங்களை அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்த இப்போ இந்த 17வது அத்தியாயத்தில் பெருமாள் என்ன சாதிக்க போறாருன்னா, 16வது அத்தியாயத்தில் ரெண்டு பிரிவுகள் இருக்கு, லட்சணங்களை விளக்கி சொன்னார் அசுர பிரிவி அப்படின்னு சொல்லி சத்திரவி அசுர பிரிவி ரெண்டு விஷயத்தை சொன்னார். அவள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அசுரப்பிரவியானவள் மேன்மேலும் தப்பு காரியங்களை பண்ணி கீழ்பிரிவிலே பிறந்து பிறந்து திண்டாடிருக்கா, அதற்கு காரணம் அவ சத்காரியங்களை செய்யறதில்லேன்னு சொல்லி அவ நரகத்தின் குழியிலேயே விழுந்து உழண்டிருக்கா, அதுக்கு முக்கியமான காரணம் காமம் குரோகம் லோபம் போன்றவைன்னு சாதிச்சார். நல்ல வழியை பிடிச்சிருந்து அதன் வாயிலாக நீ உன்னுடைய க்ஷேமத்தை தேடிக்கோ அர்ஜுனான்னு பெருமாள் சாதிச்சார். அர்ஜுனனுக்கு பெருமாள் இப்படி சாதிச்ச உடனே ஒரு சந்தேகம் வந்திருக்க அவனுக்கு, பெருமாள் இப்படி அசுரப்பிரிய பத்தி சொல்லும் போது அவர் திருவுள்ளத்தை எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கணும். இப்படி நான் அதாவது சத்தான என்னை விட்டுட்டு இவாள்லாம் நரகத்துல போய் விடுறாளே, நரகத்தில் கிடந்துழைக்கின்ற வம்பர்னு சொன்னார் ஆழ்வார். நல்ல விஷயமான என்ன, இந்த பகவானை என்ன விட்டுட்டு இவா எங்கெங்கயோ போறாள், பெருமாளுடைய திருவள்ளன் வந்திருக்கு, அதனால பெருமாள் அவளுடைய குணாதிசயங்களை எடுத்து காட்டி அந்த வழியிலே போகாதப்பா, சத்காரியம் பண்ணி சத் வழியிலே போன்னு சாய்கிறார். அதனால பெருமாளுடைய சாய்ச்சவன் அர்ஜுனனுக்கு ரொம்ப நடுங்கி போயிட்டான், தான் ஒருவேளை அசுர பிறவியோன்னு நடுங்கி போயிட்டான். அவனுக்கு பெருமாள் ஆறுதல் சாதிச்சார், அப்பா கவலைப்படாத, நீ தெய்வ பிரிவுதான், அம்மாதிரி பணிவும் பயமும் நமக்கும் துளியாவது இருக்கணும், ஒரு கணமான நம்மள சீர்தூக்கி பார்த்து அந்த பெருமாளுடைய ஆறுதலான வார்த்தையை நாமும் பெறுவோமா என்று நாம் முயற்சிக்க வேண்டும். இப்போ இந்த நாம் செய்ய வேண்டியது என்ன, விட வேண்டியது எதை எதை விட வேண்டும் என்பதை சாஸ்திரம் கொண்டுதான் நியமிக்கிறான் எல்லாத்தையும் பெருமாள். அதன்படியே அறிந்து இங்கு செயல்பட வேண்டும் என்று பெருமாள் சாதிக்கிறார். இந்த 17வது அத்தியாயத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்படாத காரியங்கள் அசுர பிறவியலாலே செய்தார். அவைகள் வந்து வீழக்கிற தெளிவாய் வீணாதான் போறது. எந்த பலனும் பலாபலனும் அதன் மூலமாக அவளுக்கு கிடைக்கிறதில்லை. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை சத்வம் ரஜஸ் தமஸ் என்று மூன்று குணங்களாலே மூன்று வகைப்பட்டது என்று சொல்றார். மேலும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட வேலைகளுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கு என்று பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் வந்து கேட்கிறான் பெருமாட்ட, சாஸ்திரங்களிலே சொல்லப்படாத வேலைகளுக்கு எந்த ஒருவித பலனும் இல்லை என்பதை அறியாமல் அப்படிப்பட்ட யாகம் தானம் ஹோமாதிகள்லாம் பண்றாளே, மிகுந்த சத்தியோடு ஒருவன் செய்தால் அவர்களை அவன் சத்குணத்தோடு செய்ததாக அர்த்தமா இல்ல ரஜோதமஸ் குணத்தோடு செய்ததாக அர்த்தமா அப்படின்னு பெருமாட்ட விண்ணப்பிக்கிறான் அர்ஜுனன். இதுக்கு பெருமாள் வந்து பதில் சொல்லல. ஏன்னா இந்த கேள்வியே சரியில்லப்பான்னு பெருமாள் சிரிச்சுட்டு விட்டுட்டார். அப்ப பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப பாசனத்தை சேர்த்துட்டு மேல போனா தெரியும். மறை பொருந்தாதவை வல்லதுரக்கு வகுத்தமையும் மரபொருந்தும் நிலையின் வன்குண படிமூவாயும் மரநிலை வகுக்கும் மேன்மையும் அம்மரையுமண்டானுரைத்தான் வாசவந்தன் சிறுவனுக்கே அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கீதா சங்கர பாசுரம் 18 சொல்றது. இதிலே மறைபொருந்தாரவைனா மறையிலே வந்து இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லப்பட்ட காரியத்தை செய்யறது. அவா இது பண்றவா யாருன்னா வல் அசுரர்கள்னு சொன்ன சுவாமி தேசியம். அதை பத்தி பெருமாள் இப்போ பிரஸ்தாபிக்கிறாருங்க. பகவான் உவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சாஸ்வபாவச்சா அப்படின்னு சாத்வீகி ராஜசி செய்ய தாமசி செய்தி தாம் சுணு அப்படின்னு முதல் சுவாமி சொன்னார். ஏன்னா பிராணியினுடைய ஸ்ரத்தையானது சாத்விகி என்றும் ராஜசி என்றும் தாமசி என்றும் மூன்று விதமா இருக்குப்பா. இது எதைவிட உண்டானதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதனாலே அந்தந்த பிராணிகள் சுவாவத்தினாலே உண்டானது அப்படின்னு சாதிச்சு அந்த சிரத்தையை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் சாகிறார். அதாவது எல்லா பிராணிகளுக்கும் அதது மனதுக்கு தக்கபடி சிரத்தை உண்டாது. சாத்விகமான குணம் இருக்கிறவாளுக்கு சாத்விகமான சிரத்தை ஜாஸ்தியா இருக்கும். இந்த புருஷன் சிரத்தையின் பரிமாணமாக இருப்பவன் நல்ல சிரத்த பையன் சிரத்தையான பையன்பான் சொல்றமே நம்ம சில பேரை பார்த்து. அப்படி எந்தெந்த புருஷன் எந்தெந்த விதமான கர்ம சிரத்தையோட உடையவனோ அவன் அப்படிப்பட்ட சுபாவத்தை அடைவனாகவே ஆகிறான். அதான் சத்வானு ரூபா அப்படின்னு சாய்ச்சர். அந்த எல்லா பிராணிக்கும் அதன் உடம்போடையே அந்த குணம் கூடியிருக்கு. சத்தையானது சத்வானு ரூபா, சத்தம் என்றால் இங்கே மனசு என்று ஒரு அர்த்தம் உண்டு. மனதிற்கு தக்கபடி சத்தம் இருக்குன்னு சாதிக்கிறார். ஒரு விஷயத்த நம்ம ராகம் அதாவது ஆசை உண்டானால் அதை அடக்குவதற்கு வேண்டிய காரணத்திலே ஒரு சத்தம் இருக்கணும். அப்பதான் அந்த மனசு அந்த ஆசை அடங்கும் நமக்கு. இப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை தக்கபடியே அவனுடைய சிரத்தை இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இங்க கீதாச்சாரியன் சாய்கிறது. சத்தகுணம் மேலிட்டவர்கள் தேவதைகளை ஆராதனம் செய்யறா. ரஜோகுணம் ரொம்ப ஜாஸ்தியிருக்கு என்ன பண்றான்னா யக்ஷர்களை ராட்சசர்களையும் அதை ஆராதிக்கிறாளா. அடுத்து தமோகுணம் மேலிட்ட இந்த பிறவிகள்லாம் இருக்காரு. அவள்லாம் என்ன பண்றான்னா ஜனங்களையும் பிணங்களையும் பூதங்களை அதாவது இந்த பூத கூட்டங்களை ஆராதனம் செய்து அதனால் ஒரு அற்ப பலனுக்கு காத்துருக்கான்னு சாதிக்கிறார். சத்துவகுணம் மொத்தர்கிட்ட இருக்குன்னா அவ என்ன பண்ணுவா, பகவத் ஆராதனம் பண்ணுவா இல்ல ஆச்சாரிய ஆராதனம் பண்ணுவா இல்ல பாகவத ஆராதனம் பண்ணுவா. இது மூன்று முக்கியமான ஆராதனங்கள் சொல்லியிருக்கு. பித்துக்களுடைய ஆறாலும் சாத்தாதிகள் வந்துட போறது. ரஜபலம் மேலிட்டவா என்ன பண்ணுவா, அழுத்த பலன் கொடுக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் இருக்க, ராட்சசால இருக்க, அவள் ஆராதிச்சு அதன் மூலம் பலன் தருவா. தாமச குணம் இருக்குவா என்ன பண்ணுவா, பூத கூட்டங்களை ஆராதிச்சு அதன் மூலம் அவர் பலன்களை எதிர்பார்த்து இதுல இருந்து வித்தியாசம் தெரியுது. பெருமான் சாதிக்கல இருந்து நமக்கு ரஜஸ்தமஸ் சத்துவத்தின் வித்தியாசம் தெரிஞ்சுட்டோம். சொன்னார் பெருமாள், அசாஸ்திரம் தப்பெல் தெரியாத போஜனாக அப்படி சொல்லிட்டு எந்தெந்த ஜனங்கள் சாஸ்திரத்தில சொல்லப்படாத அதிக்ரூரமான தபஸ், டம்பம், அகங்காரம் இவர்களோடு கூடியவர்களாக இருப்பார்களோ, அதாவது காமம், ராகம், பலம் இவர்களோடு புத்தி இல்லாதவர்களாயும் அந்த உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களின் கூட்டத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற என்னுடைய அம்சமாக ஜீவாத்மாவையும் கஷ்டப்படுத்திக் கொண்டு தபஸ் செய்கிறாரோ அவர்களை அசுரர்களின் நிச்சயத்தை அடைவர்களாக அறிந்து கொள் சொன்ன. அவ அசுராதிகள் என்ன ஒரு பலனை எதிர்பார்த்திருக்கிறாரோ அவளை போலவே இவாளும், அவளுக்கு என்ன ஒரு கதி கிடைக்கிறதோ அதே ஸ்திதி தான் இவாளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல பெருமாள் இந்த சாகிற. அடுத்தது ஆகார சுத்தியை கொடுத்த, அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா அந்த வேதத்திற்கு விபரீதமான ஆகமங்கள், அதுல விதிக்கப்பட்ட கர்மங்கள், அது வந்து வேதத்துக்கு பொருந்தாது, மறைபொருந்தாதவைன்னு சாச்சார். வேதத்திலே கூறப்பட்ட கர்மங்களின் அதிகாரம் இல்லாதவர்களால் இடம் அது. காலம், திரவியம், அது செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதர்மரீதியிலே செய்யறது. இதுதான் சாச்சார் மரபொருந்தாதவை வல் அதுதற்கு வகுத்தமையும் அப்படின்னு. அப்புறம் மேல சாக்கிய பெருமாள், இந்த எல்லா பிராணிகளுக்குமே மூன்று விதமான ஆகாரங்கள் இருக்கு. ஆகார சுத்தியை சாய்க்கிறது இப்போ. எல்லா பிராணிகளுக்குமே மூன்று விதமான ஆகாரங்கள் இஷ்டமா இருக்குப்பா. அதே போல யஜ்யம் தபஸ் பண்றாளே அது மூணு விதமா இருக்கு. வித்தியாசம் சொல்றேன்னு கேட்டுக்கப்பான்னு சாய்க்கிறார். ஆயுசு, ஞானம், பலம், ரோகமில்லாமை, சந்தோஷம், சுகம் இவையெல்லாம் அபிவிருத்தி பண்ணும் அப்படின்னு நினைச்சுங்க செய்யக்கூடிய ரஜிக்கோவில்களாகவும் ருசி உள்ளவர்களாகவும் இந்த மழவழப்பு அந்த பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உறுதியானதும் ஸ்டஃப் நிறையா இருக்கணும், கெட்டியா இருக்கணும். அதை பார்க்கும் போதே நல்ல அதை சாப்பிடலாம் போல ஒரு அந்த குணத்தை கொடுக்கணும். இதெல்லாம் ஆகாரங்களும் சத்த குண ஆகாரங்கள். எப்படிப்பட்ட ஆகாரங்கள் தான் சத்துவம், சத்த குணம் உள்ளவா பிரியப்பட்டு சுவீகரிச்சுப்பா அப்படின்னு சொல்ற. அதாவது ஆகார நியமம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கிருஷ்ணன் சொன்னது, அது அப்படியே சுவாமி தனி கிரந்தமா நமக்கு கொடுத்திருக்க. ஆன்மீகத்தில் வருது எல்லாமே. சத்துவணம் உள்ளவன் நல்லா சத்தான ஆகாரங்களையே அவன் சுவீகரிச்சுப்பான், ஆயுசு சுத்தி அடையும், ஆகாரத்தின் மூலமா மனசு சுத்தி அடையும், ஒரு வைலட்சண்யம் ஏற்படும் எல்லாத்தையும். சாத்தியமான ஆகாரம் ஸ்திரா கிருத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்திரம்னா என்னன்னு கேட்டா நான் சாப்பிடும் ஆகாரமாவது ஏழு விதமான தாதுக்களா விரிவடைஞ்சு நம்முடைய சரீரத்தை வளர்க்கிறது. இந்த தாதுக்கள் புஷ்டியான தாதுக்கள் நல்லபடி விருத்தி அடைந்து அதனுடைய பலனான உடம்பில் வெகு காலம் தங்கி நமக்கு ஸ்திரமான ஒரு திரும்பியினை கொடுக்கிறது. அதான் ஸ்திரமான ஆகாரங்கள். நல்ல புஷ்டியை கொடுத்து வெகு காலம் பசி தாங்கும்படி, அதோடு அதை பார்ப்பதற்கே அருவறுப்பு உண்டாகாமல் இருக்கணும். அந்த ஆகாரம் பிரீத்திய கொடுக்கணும், பசிய தூண்டணும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்படி தர்மசாஸ்திரங்களும் ஆயுர்வேத சாஸ்திரங்களும் சில ஆகாரங்கள வகைகளை கொண்டாடி இவைகளை சாப்பிடுவதுதான் உத்தமம். இதனாலே ஆயுசு, ஆரோக்கியம், ஞானம், பிரீத்தி, சுகம் இவைகளை உண்டு பண்றது, விருத்தி பண்றது. அதனாலே சத்துவகுணம் உள்ளவனாகப்பட்ட மேற்கண்ட ஆகாரங்களை விரும்புவான்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன ரஜினாண்ட. அடுத்த என்ன சொன்னார், ரஜோகுணம் மேலிட்டவன் எதை விரும்புவான். ரஜோகுணம்னா என்ன? ஃபைட்டிங் பர்சனாலிட்டி. அந்த குணம், அந்த அப்படிப்பட்ட குணம் எதுக்கத்தான ஒரு சண்டை. அவன் என்ன பண்ணுவான், உப்பு ஜாஸ்தி சாப்பிடுவான், புளிப்பான வஸ்து ஜாஸ்தி சாப்பிடுவான், காரம் ஜாஸ்தி சாப்பிடுவான். அது என்ன பண்ணும், அதிக உஷ்ணத்தை அந்த அவனுடைய உடம்புல கலப்பி விட்டும். அதனால என்ன பண்ணும், ஒரு சோகம், ஒரு துக்கம், ஒரு ரோகம் வந்துடும். இவர்களை கொடுக்கிற ஆகாரங்கள் எல்லாம் ரஜோகுணம் மேலிட்டவன் விரும்பி சுவைக்கும் ஆகாரங்கள். இந்த ஆகாரங்களை சாப்பிட்டா அவனுக்கு வந்து சத்வ புத்தி வராது. இந்த ஆகாரங்கள் என்ன பண்ணும், இதனோட தாதுக்கள் ரொம்ப குறைவா இருக்கு, உடம்பு சரியில்லை இவனுக்குன்னா ஒரு ரோகத்தை கொடுத்துட்டு போறது. அதை அனுபவிக்கும் போது அந்த சரீரம் சரியில்லை, எப்பதான இவன் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை சுவாமின்னா அந்த துக்கத்தை வேற, அந்த துக்க பலனை இவன் அனுபவிக்கணும். அதனால துக்கம் வந்தா ஒரு சோகமும் கூட சேர்ந்து வருது, வியாதியை ரொம்ப பெருசா பீடிச்சு போறது. அது உண்டு உண்டு பண்ணுவதோ இவரது அடுத்த பரம்பரை இவன் அதை பாதிச்சு பரம்பரையாக பரலோகத்திலும் சுகத்தை இவனுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த விஷயம் ரஜோகுணம் உள்ளவாளுக்கு அதனால வளர்ந்து இவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து இந்த இது எதனால வருதுன்னா அந்த ஆகாரத்தினாலே வரக்கூடியது. டயட்ல சரியா இருக்கணும் சார், நம்ம டாக்டர் சொல்றாரு. எதனால சொல்ற, சத்தகுணம் நிறைந்த ஆகாரங்கள் நாம் சுவீகரிச்சிக்கும் போது நமக்கு குணமும் சத்தமாக இருக்கு, நல்லதும் நமக்கு பாடிக்கு நடக்கிறது. அதே டயத்துல நமக்கு வந்து குணாதிசயங்கள் வந்து மாறாம ஒரு ஃபைட்டிங் பர்சனாலிட்டியா இல்லாம பொறுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வசுவா நம்ம இருக்கும். அடுத்தது தாமச குணம், தாமச பிரியம்னு சொன்ன சுவாமிகள் போஜனம் தாமச பிரியம். என்னன்னா தாமசம்னா என்ன, இந்த குணம் எப்படி வருதுன்னா தணிக்கை பண்ணி வச்சிருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிரதாரத்தை சாப்பிடும் போது அந்த சுவாவமாகி அந்த அந்த தளிகையோட டேஸ்ட் இருக்கு, இந்த ரசம் இருக்கு, அது கொஞ்சம் மாறுறது. சில சமயங்களில் ஊசிப்படும் துர்க்கந்தம் அடிக்கும். அதுல அதிகாலம் கழிச்சு நம்ம சாப்பிடும் போது பண்டம் கெட்டு கூட போயிடும், எச்சல் கூட பட்டுடும். அதுல அந்த அந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் யஜ்ஞத்தில் உபயோகப்படுத்தாத வஸ்துக்கள். இப்படிப்பட்ட ஆகாரத்தை எவனொருவன் சுவீகரிக்கிறானோ அவனுக்கு தமோ குணம் மேலிட்டும் மேலிட்டு இருக்கும். தமோ குணம் யாரு இருக்கோ அவன் தான் இந்த ஆகாரத்தையே சாப்பிடுவான். அது சொன்ன யாதயாமம்னு சொன்ன முதல்ல எடுத்தன, அதாவது பாகம் வெகு நாளிலேயானது, தலிக பண்ணி ரொம்ப நாளிலான வஸ்து குறித்த காலத்துக்குள்ள அதை சுவீகரிச்சுக்கிறோம், நன்னா இருக்காது வஸ்து. இப்போ ஒரு வஸ்து பிம்மாலே பண்ணிட்டோம், பொங்கல் பிம்மாலே பண்ணோம், மருது மாசத்துக்குன்னா மத்தியானம் 4 மணிக்கு பொங்கலை சாப்பிட்டா பொங்கல் ஊசி போயிடும். அது எல்லாம் தம குணத்துல கொண்டு இருக்கும், ஒரு அருவிருப்பு, ஒரு திருப்தி இருக்காது சாப்பிட்றது நமக்கு. அடுத்து கதரகம், அந்தந்த வஸ்துக்கள் சுபாவத்திலேயே ஒரு குணம் இருக்கு, ஒரு ருசி இருக்கு. குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் சாப்பிடுமா அந்த ருசி மாறி போறது இல்லை நமக்கு, ருசி போய் கசந்து போயிடும் அது. அடுத்து பூத்தின்னு சொன்னார், அது என்னன்னு அப்படின்னு கேட்டாக்கா நாற்றம், அந்த கந்தமானது மாறி போடும், சுகந்த கந்தமானது நல்ல வாசனையா இருக்கு சுவாமி அப்படின்னு போடுவோம். சாப்பிட்டு வச்சா காத்தால பண்ண ராத்திரி சாடும் போது என்ன ஆகுது சுவாமின்னா ஒரு வித ஸ்மெல் வருது நமக்கு இல்லையா. அடுத்தது பரிசிதம், காலம் தாண்டி, காலம் தாண்டி போச்சு அந்த பதார்த்தத்தோட சுபாவமே மாறி போறது அப்படின்னு புளிச்சு போறது ஊசி போறதுலாம் சொல்றாரு, அதுதான் அது. அடுத்தது என்ன சொன்னா உச்சிஷ்டம்னு சொன்ன, உச்சிஷ்டம்னா சாப்பிட்ட மீதி. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஆச்சாரியன் சாப்பிட்ட மீதி, அது எச்சல்னு சொல்றா. அப்புறம் திருத்தகப்பினார், அப்புறம் ஆத்தலை மூத்த ரமணினார், இவனுடைய அந்த உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. ஒரு பத்னி இருக்கா, அவள் என்ன பண்ணலாம்னா சாஸ்திரம் சொல்றது பர்த்தாவினுடைய அதாவது கணவனுடைய அந்த எச்சலை சாப்பிடலாம்னு சொல்றது. இதை தவிர மற்ற எந்த எச்சலும் சாப்பிடுவது மகாதோஷம் அப்படின்னு தெளிவா சொல்றான். ஆனா தமோ குணம் உள்ளவர்கள் இந்த எச்சகாத்துக்கு பரந்து இருப்பான், அவனுக்கு குணமே அதுக்குதான் இருக்கு. இது வந்து நம்ம சாதாரணமான ஒரு வீட்டிலேயோ கல்யாண வீட்டிலேயோ அதை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது அமேத்தியம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத வஸ்துக்கள் எல்லாமே அமேத்தியம். அதான் சொல்லுவான், பார்த்த ஒரு பால் காய்ச்சினா கூட ஒரு பழம் வச்சா கூட பெருமாளுக்கு கிருஷ்ணான் கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாள். ஏன் சொல்றான்னா, பகவான் நிவேதனத்துக்கு உட்படாத எந்த பதார்த்தமும் நாம் சுவீகரிச்சுக்கிறதுக்கு யோகதை இல்லாத வஸ்துக்கள் அதுக்கு அமேத்தியம்னு பேர். இப்படியாக பெருமாள் வந்து மூணு விதமான அந்த குணாதிசயம் உள்ளவாளுக்கும் அவ அசுகிரிக்கு உள்ள ஆகார அசுத்தியும் ஆகாரத்தினுடைய விஷயத்தையும் பெருமாள் இங்க கொடுத்த ரஜஸ்தமஸ். இப்படி இதற்கு மேலும் என்ன பண்ண சொன்னாங்க, யஜ்யம் தானம் தபஸ் இவளின் தன்மை சொல்ல போற இடத்து பெருமாள். சாஸ்திரத்துல கொண்டறியப்பட்ட எந்த யாகத்தையும் அதன் பலன் இல்லை, ஆசை இல்லாதவளாய் இது செய்ய வேண்டிய ஒன்று என்ற மனதை ஒரு சாவதானமாக செய்து கொண்டு செய்யப்படுகிறதோ அந்த யாகம் என்னன்னால்தான் சாத்விகமாக செய்யப்படுகிற யாகம்னு பெருமாள் சாய்கிற சொல்ற. அர்ஜுனா, எந்த யாகமானது பிரயோஜனத்தைக்கு ஆசைப்பட்டுக் கொண்டும் தம்பத்திற்காகவும் ஆசைக்காகவும் செய்யப்படுகிறதோ அந்த யாகத்தை ராஜச யாகம்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன. தம் யஜ்ஜம் வித்தி ராஜசம்னு சாய்ச்சர். இஜ்ஜதே பரத சிரேஷ்ட தம் யஜ்ஜம் வித்தி ராஜசம் அப்படின்னு சாய்ச்சர். அடுத்தது சொன்ன தாமச யஜ்ஜம்னா என்ன தெரிஞ்சுக்கோ. பெரியவாயிருக்கா அவனுடைய அனுஜை இல்லாததும் ஆஜை இல்லாததும் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிற திரவியங்களை இல்லாமல் எவ்வளோ திரவியம் யாகத்துல சொல்லியிருக்கு, அந்த திரவியம் இல்லாமல் பண்ற யாகம், மந்திரலோகத்தினுடைய மந்திரங்கள் இல்லாத பண்ண யாகம், தட்சிண இல்லாத யாகம், அதுல முக்கியமானது ஸ்ரத்தை. ஸ்ரத்த இல்லாமல் இருக்கின்ற யஜ்ஞத்தை எவனொருவன் அனுஷ்டிக்கிறானோ அவன் தாமச குணம் மேலிட்டவன் தாமசமாக சொல்றாப்பா பெரியவான்னு பெருமாளங்க சாய்கிறது. இப்படியான மூன்று விதமான யாகத்தை வந்து பெருமாளங்க சொன்னார். அப்படி உடம்பாலும் வாக்கினாலும் மனசினாலும் உண்டாகக்கூடிய மூணு வகையாக இருக்கிற சொரூபம் என்ன அதை சொல்றார். தேவதைகள், பிராமணர்கள், ஆச்சாரியர்கள், வித்வான்கள் இவால பூஜை செய்வதும் பரிசுத்தியும் மனசுல கபடம் இல்லாமை அதுவும் பிரம்மச்சரிய விரதமும் மற்றவாட இம்சை செய்யாதவும் சரீரத்தினால் செய்யப்படும் தபஸ் செய்யப்படுவது தபஸ். இப்படி செய்தால் தபஸ் அர்த்தம். தேவ துஜகுரு பிராஜ்ய பூஜனம் சௌதம் ஆத்மகம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச சாரீரம் தப உச்சதேன்னு சாய்ச்சர். தேவதைகள், பிராமணர்கள், ஆச்சாரிய புருஷார், வித்வான்கள் இவர்களை பூஜிப்பதும் போற்றிகப்பதும் புந்திகள் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு சொன்னார் இல்லையா. இது வந்து ஆச்சாரியர்களுக்கு விதிச்ச அவளை போஷிக்கக்கூடியதான் ஒரு சுவாமி தேசிகளால் செய்யப்பட்ட ஒரு பாசுரம் இது. தேவதைகள், பிராமணர்கள், பெருமாள் பெருமாள் ஆராதிக்கு நம்ம கடமை, திருவாராதனம் பண்றோம். பிராமணர் பிராமணர்கள் ஆராதிக்கணும்னா என்ன சுவாமின்னா பாவத திருவாராதனம். ஆச்சாரியால் கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். வித்வான்கள்னா என்ன, எவன் ஒன்னும் சாஸ்திர பண்டிதனோ எவன் வேதாத்தியனம் பண்ணி பூர்ண யோகியோட இருக்கானோ அவளை பூஜிக்கிறது. அது வந்து பரிசுத்தியோட பூஜிக்கணும், கபடம் இல்லாமல் பூஜிக்கணும், விரதத்தோட அனுஷ்டிக்கணும், ஹிம்சை இல்லாமல் இருப்பதெல்லாம் எல்லாமே ஒரு தபஸ் அப்படின்னு இத வந்து மனசாலும் உடம்பாலும் வாக்காலும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லணும். அதாவது உடம்பாலே பண்ணணும்னா கைகூப்பி தலை வணங்கி கைகூப்பி திரிதலா தவமுடைத்து தரணிதானே அப்படின்னு தலை வணங்கி கைகூப்பினோம். அவளுக்கு வேண்டியதை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் நாம் செஞ்சு கொடுக்கணும். புண்ணிய தீர்த்த ஸ்தானம் இதெல்லாம் சொல்றா. இப்படியாக எவனொருவன் செய்யறானோ இது எல்லாமே என்ன எங்க கொண்டு போய் விடுன்னா இது நல்ல நல்ல தபஸ்ன்னு சொல்ற. அதற்கு அப்படி பண்ணாதது என்ன அப்படின்னா, அயலாருக்கு பயத்தை உண்டு பண்ற மாதிரியும் உண்மையாயும் பிரியமாயும் நன்மையாக இருக்கிற வார்த்தை எதுவோ அதுவும் வேதத்தை அபியாசம் செய்வதுவும் வாயினால் செய்யக்கூடிய தபஸ் சொல்ற. இது வந்து வாயினாலே செய்யக்கூடிய தபஸ். இந்த தபஸ் வேதாத்தியானம், நல்ல வார்த்தை, உண்மையை பேசுவது, எல்லாருக்கும் நன்மை செய்வது எல்லாமே வாயினால் செய்யக்கூடிய தபசு. தபசு சாய்க்கிற பெருமாள். அடுத்தது சொன்னார், மனதிற்கு கோபம் முதலியவை இல்லாமை. இந்த மனசானது அயலாருடைய சேவத்தின் விருத்தியே எண்ணி இருக்க வேண்டும். அதிலேயே ஆசை வடிவாக இருக்க வேண்டும். மௌன விரதம், ஆத்மாவிடத்திலே அடங்குதல் என்ற எண்ணம் சுத்தமாக இருத்தல், இவை எல்லாமே மனசால் செய்யக்கூடிய தபஸ் அப்படின்னு. காரணம், எல்லா நல்ல காரியமும் தபஸ்ல போய் முடியறது. பெருமாள் சாய்கிறார் அப்படி. அப்புறம் சொன்னார், பலத்திலே ஆசை இல்லாமையும் ஆழ்ந்த முனைப்போடும் இருக்கிற மனிதர்களாலே மிகுந்த ஸ்ரத்தையோடு எந்த விதமான தபஸ் செய்யப்பட்டதோ அந்த மூன்று விதமான தபஸும் சாத்விகம் என்று தெளிவா சொல்றாப்பா. அது சாத்விகம் பரிசக்ஷதேன்னு சாய்கிற பெருமானந்தத்துல. இது எல்லாமே சாத்விகமான தபஸ்னு தெரிஞ்சுக்கிட அர்ஜுனான்னு சாய்கிறார். ரஜத், ரஜோவிதமான தபஸ் இது. எந்த தபஸ் மனிதனால் கொண்டாடப்படுகிறது, வாயினால் புகழப்படுறது, உடம்பினாலே பூஜிக்கப்படுறது என்று பலனை உத்தேசித்து தம்பத்தினாலே, தம்பம்னா என்ன, ஒரு பெருமைக்கு நான் பண்ணேன் காட்டுறதுக்கு செய்யப்படுகிறதோ அந்த தபஸானது இந்த லோகத்திலே ராஜச தபஸ் அப்படின்னு சொல்ல, சஞ்சலமானது அது அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த தபஸை நீ பண்ணாதே திருமாலிங்க சாய்கிறார். அடுத்து சொன்ன தாமசம் அப்படின்னா, மூடர்களாலே உண்டாக்கப்படுகிற விடிவாதம், ஒரு குண விடிவாத குணத்தாலே தனக்கு பீடையோடும் அயலானை ஹிம்சிப்பதற்காக எந்த தபஸ் செய்யப்படுகிறதோ அது தாமச குணம் நிறைந்த தபஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோப்பான்னு பெருமாள் எங்க சாகிறது. அடுத்து தானம், தானத்தினுடைய மூணு விதமான வகைகள் சாகிறார். மரபருந்தான வைவல்ல சுரத்து வசுத்தமையும் மரபருந்தன் நிலையன் வன்குணப்படி உவகையும் மரநிலை தன்னை வகுக்கும் அப்படின்னு. மரநிலை தன்னை வகுக்கும் என்ன அப்படின்னு, என்னப்பா தானத்துல மூன்று வகை என்னன்னு சொன்னா, எந்த தானமாவது கொடுக்க வேண்டிய தானம் பண்றதுக்கு ஒரு இடம் சுத்தி சொல்லியிருக்கான், ஸ்தான விசேஷம் சொல்லியிருக்கான். நல்ல இடத்திலும் நல்ல காலத்திலும் நல்ல பாத்திரத்திலும் உபகாரம் செய்யாதவனுக்கும் கொடுக்கப்படுகிறதோ அந்த தானமானது சாத்வீகமான தானம்னு பெருமாள் சாய்கிறது. அந்த எண்ணமே சாத்வீகம் சொன்ன. எப்படின்னா, தானம் கொடுக்கிறதுக்கு ஒரு கால விசேஷம் வேணும், நல்ல இடத்துல சொல்லணும், பகவத் சன்னதியோ எங்கேயோ சொல்லணும், காலம் என்ன பார்த்து பண்ணணும், புண்ணியக்ஷேத்திரம், புண்ணிய தீர்த்தம், பகவான் சன்னதி முதல இடங்களை தானம் பண்ணா மிகவும் சிரேஷ்டம்னு சாய்கிறார். அதுல கிரகண காலங்கள் தான் இருக்க, புண்ணிய காலங்கள் சொல்றாளே பெரியவாதம் நியமிச்சு வச்சிருக்காளே, அப்ப பண்ணா ரொம்ப உத்தமம்னு சொன்னான். இவ்வளவுக்கும் அடிப்படையா இந்த லோகத்தை பார்த்தாக்கா, சொர்க்காதி இந்த லோகத்திலோ சொர்க்காதிகளிலோ எந்த பலனையுமே கோராமல் தானம் பண்ணும் நாசசுவாமி, தானம் பண்ண சுவாமி அந்த எந்த பலனும் தேவையில்லைன்னு சொல்றானே. இது கொடுப்பதெல்லாம் பகவத் பிரீத்திக்காக, சர்வம் கிருஷ்ண கிருஷ்ணார்ப்பணம் அஸ்துன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட மட்டும் நின்று கொடுப்பதுதான் தாரவியம்னு சொல்லி அது எதிர அடங்கும்னாக்கா, இது வந்து இந்த சாத்விகமான தானமாய் அடங்கிறது பெருமாளுங்கே. என் உகப்புக்காகவே செய்யப்படுகிற தானமானது சாத்விகமான தானம்னு சொல்லி பெருமாள் சொல்றார். அடுத்து ரஜோ ராஜசம் அப்படி எதுன்னா, பதில் உபகாரத்தை எண்ணியும், நான் ஒண்ணு பண்ணா எனக்கு ஒரு பிரதி வரணும் அங்கேருந்து, பதில் உபகாரத்தை நம் மறு பலனுக்கு ஆசைப்பட்டும் நான் இது பண்ணா எனக்கு வேற ஒண்ணு கிடைக்கும். ஒரு இழப்பமான திரவியத்தை கொண்டு, இழப்பமான திரவியம்னா என்ன, இவன்ட்டு நல்ல புஷ்டியான வஸ்துக்கள் இருக்கு, நல்ல பசு இருக்கு, பசுமான தானம் பண்ணா ஆனா ஒரு சப்பமான ஒண்ணு தானம் கொடுக்குறான், அப்படி பண்ணா அந்த தானத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு, அது ராஜச குணம் நிறைந்த தானம் அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறார். அப்புறம் எந்த தானமானது இடமில்லாத இடத்தில், காலமில்லாத காலத்தில், பாத்திரமில்லாருக்கும் மரியாதை இல்லாருக்கும் அவமானம் செய்யப்பட்டும் கொடுக்கப்படுகிறதோ அது தாமசம்னு சொன்ன. இடமில்லாத இடம்னா நம்ம போய் இது சுடுகாட்டில் போய் பண்ண முடியும் தானத்தை. காலமில்லாத காலம் எங்க போய் பண்றதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு கிரியும் ஒரு யஜ்யம் பண்ணும்போது அதுல தானங்கள் கொடுக்கிறான், ஒரு கல்யாணம் பண்ணும்போது கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கிறா, பூதானம் பண்றோம், அதுக்கு அந்த தானம் பண்ணதற்கு ஒரு ஸ்திதி இருக்கணும், ஒரு சாஸ்திரம் சொல்லிருக்கணும். அசாஸ்திரமான பண்ண எதுவுமே தாமசத்திலே போய் முடிகிறது அப்படின்னு பெருமாள் இங்க சாய்க்கிறார். அப்புறம் மேலே சொல்லிட்டு வந்துட்டு பெருமாள் என்ன பண்ற, வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த யஜ்யம் முதலவைகள் அடையாளம் சொல்றார். அடுத்தது அவ என்னன்னா, பிரணவத்தோடு கூடிய அந்த சேர்ந்திருக்கிற எண்ணும் தத்து சத்துன்னு ரெண்டு பதத்தாலே பெருமாள் இங்க வந்து சொல்ற. நம்ம சொல்றோம் எப்ப வேதம் ஆரம்பித்தாலும் பிரணவத்தோட ஆரம்பிச்சு சொல்லணும். ஓம் தத்து சத்து என்ற மூன்று விதமாகிய பதம் வேதத்தை சேர்ந்ததாக தெரியுமா நிச்சயம் பண்ணிருக்க. பிராமணர்களும் வேதங்களும் யஜ்யங்களும் அந்தந்த சப்தங்களோட சேர்ந்த வேளாக முன்னாலே செய்யப்பட்டிருக்கிறது, அதை நியமிச்சிருக்காங்க. இப்போ அதனால வேதத்தை சொல்லுகிறமான மூன்று வர்ணத்தார், பிராமண க்ஷத்ரிய வைத்திய, இவா மூணு பேர் தான் வேதம் சொல்றதுக்கு அருகதை உள்ளவா. அந்த சாஸ்திரங்களே சொல்லப்பட்ட யஜ்யம் தபசு தியானம் இருக்கு, அந்த கிரியைகள்லாம் இருக்கு, அதை சொல்லும் போது என்ன பண்ணணும்னா பிரணவம் சொல்லி அதை வந்து ஆற வச்சு செய்யணும் நம்ம. அதனால வேதம் சொல்லும் போது மூன்று வர்ணத்தால வேதத்தில் சொல்லிய யஜ்யாகம் தியானம் தபஸ் இந்த காரியங்களை முதலிலே சொல்லும் போது பிரணவத்தை சொல்லி எப்பொழுதுமே ஆரம்பிக்க வேண்டும். பிரணவம் இல்லாத வேதம் வந்து வேதம் இல்லை, பிரணவம் இல்லாத வேதம் வேதம் இல்லை. உபநிஷத்துக்கள்லே பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரணவத்தை எப்போதும் சொல்லிட்டு இருப்பார். அதன் பொருளான பிரம்மத்தை அறிந்து இந்த கர்மங்கள் பகவானுக்கு ஆராத ரூபமானவை, அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணவை என்று அறிஞ்சின்று நினைச்சுண்டு சங்கல்பிச்சிருந்து பண்றதுதான் அந்த யஜ்ய யாகாதிகள், அது பிரணவ ரூபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த பிரணவத்தின் பொருளை வேதாத்தங்கள் அறிந்தவா பிரணவத்தின் பொருளை தெரிந்து இப்படி செய்யறது ஒரு மங்களத்தை அடைவிக்கும் அப்படின்னு சொல்றார். வேதம் சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது அரிஹி ஓம் சொல்றோம், அப்படி சொல்லி ஆரம்பிச்சா அது வந்து ஒரு விதி. வேதங்களுக்கு பிரணவத்தோடு சம்பந்தம், அந்த பிரணவம் என்ற பதத்தோடு சேர்ந்து வேதத்தை சொல்லுவதாலும் அந்த பதத்தோடு சேர்ந்த யஜ்யம் முதலிய கர்மங்களை நாம் அனுஷ்டிக்கும் போது என்னாகும்னா, காமர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வேதத்தை சொல்ல அதிகாரிகளான மூன்று வண்ணத்தாரும் பிரணவத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுன்னு சாகிறார். இவ்விதமான பிரணவ சம்பந்தம் நியதமானது, நியதம்னா என்ன சொன்னா அதாவது நியமிக்கப்பட்டது, இது இல்லாத அந்த அந்த காரியத்தை நம்ம வேத அத்தியானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். இது பிரணவத்துக்கு சொன்ன விஷயம். அடுத்து தத்துன்னு ஒன்னு சொன்னார் இல்லையா, அந்த தத்து அப்படின்னா சக்தி என்ற பலத்தை ஆசைப்படாமல் யஜ்யம் தபஸ் முதலிய கிரியைகளும் மோட்சத்திலே ஆசை உடைகளாலே செய்யப்படுகிறதுன்னு சொன்னார். மோட்ச சாதகமாக வேதம் போதல் முதலிய கர்மங்களை அனுஷ்டிப்பதனாலேயே நம் வேதம் போதுகிற மூன்று வர்ணத்தாகலும் தத்து என்னும் பதத்தோடு சம்பந்தம் சித்திக்கிறது. பரமேகாந்திகளாய் பிரபந்தராய் பெரியா பெரிய பெரியவாய் இருக்கா, வைதிகமா எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் தம சங்கல்பத்துல என்ன பண்றோம் நம்ம, ஹரிஹோம் தது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம் நம்ம ஆச்சாரந்தனின்னு சொல்லி. அந்த மாதிரி வேதத்துல சொல்லும் போது அந்த சங்கல்பத்தின் போது அரிஹி ஓம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனாலே அப்படிதான் நம்ம ஆச்சாரியால் சொல்லி வச்சிருக்கா. அதனாலே ஹரி ஓம் தத் சத் என்ற பதத்தை சேர்த்து பதத்தை அந்த அரி ஓம் தத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த இடத்துல இம்மூன்று வர்ணத்தாருக்கும் இது வந்து சாத்தியமான வஸ்துன்னு சொன்ன இடத்துது. அர்ஜுனன் சொன்னா சத்து என்ற பதம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கிறான். அதாவது சத்துனா என்ன, இந்த வஸ்து இருக்குன்னு சொல்லணும், அது நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லணும், புரோகிக்கப்படுகிறதுன்னு சொல்லணும். அப்படியே மங்களகரமான காரியத்திலும் சத் என்ற பதம் இருக்கு. அதான் இந்த ரொம்ப சத்தான பையன் சொல்றோம், என்ன அர்த்தம், குணம் சத்தா இருக்கு அந்த இடத்துல அவனுக்கு. அதாவது சத் என்ற சொல்லை எப்படி சொல்லணும்னா, பொதுவாக சொல்லி இருப்பதனால மோட்சம் விரும்பி செய்யப்படும் காரியங்களே சத்து நம்ம சேர்த்துக்கிறது இல்லையா. அதாவது பிரதிபலம் எதிர்பார்க்காத காரியம் சொன்னாங்க, லோகத்திற்கு நன்மை தரும் காரியங்களும் சொர்க்கம் முதலான பலனை கொடுக்கக்கூடிய காரியங்களும் சங்கல்பித்துக் கொள்ளும் போது ஹரி ஓம் தத்து சத்து என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் விதிச்சிருக்கான். இப்படி மூன்று வர்ணத்தாரணம் வைதிகமோ லோகிக்கமோ எந்த வகையாலும் நல்ல காரியம் நாம் அனுஷ்டிக்கும் போது சத்து என்ற பதத்தோட சம்பந்தம் சொர்க்கம் முதலான பலனை பற்றியும் யஜ்யம் முதலிய இந்த கர்மாக்கள் சொன்னாலே அந்த கர்மாக்களை வேதங்கள் சொல்லுவதால் வேதங்களுக்கும் அந்த யஜ்யம் முதலான கர்மங்களுக்கும் சத்திய என்ற பதத்தோட சம்பந்தம் இருக்கு அப்படின்னு விஷயத்தை பெருமான் இங்கு சாய்கிறார். அதனாலே யாகத்திலும் தபசிலும் தானத்திலும் நிஷ்டையானது சத்துன்னு சொல்றார். அந்த மூன்றுது நிஷ்டை தான் அர்த்தம். அந்த செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு விலகி செல்லாமே தான் நிஷ்டை அந்த இடத்துல. இந்த மூன்று வண்ணத்தாருக்கும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியது இந்த சத்து என்ற விஷயம்னு பெருமான் சாதிச்சு வேதத்தை வேதம் சத்துன்னு எனப்படுறது. அவைகளை செய்வதால் மூன்று வண்ணத்தாளுக்கும் சத்துக்கள் அதாவது சாதுக்கள் அப்படின்னு ஆறார். அதனால இந்த மூன்று சத்தம் என்னன்னு அதாவது பிரணவம்னு சொன்னோம், தத்துன்னு சொன்னோம், சத்துன்னு சொன்னோம். இப்படி மூன்று பதத்தாலே சொல்லி ஆரம்பித்து மற்ற கர்மங்களில் இவைகளை செய்யக்கூடாது. அப்படியே வேதத்தை ஓதக்கூடிய மூன்று வண்ணத்தாள் இருக்காளே இவைகளை எல்லாம் சொல்லலாம். அதாவது இவாளுக்குதான் அதிகாரம் இருக்கு. எந்த மூன்று வர்ணம்னா என்ன? பிராமண க்ஷத்ரிய வைசிய. இவாளை தவிர வேற யாரும் இந்த பிரணவத்தையோ வேதத்தையோ ஓதக்கூடாதுன்னு மூன்று வர்ணத்தாருக்குடைய அந்த அடையாள நியமங்களை பெருமாளுக்கு சாய்க்கிறார். அப்படிப்பட்ட அர்ஜுனா மூன்று பெருமாள் சாதித்து முடிக்கிறீங்க. ஸ்ரத்தையில்லாத செய்யப்பட்ட ஹோமமும் தானமும் தபசும் இன்னும் அப்படியே செய்யப்பட்ட எந்த கர்மாவும் அசத் என்று சொல்றது சாஸ்திரம். இந்த லோகாந்திரத்திலே சிந்தும் சுகம் அது கொடுக்கறதில்லை. எதை பத்தி நீ உத்தேசிச்சு எந்த யாக தபஸ் பண்ணாலும் ஸ்ரத்தையில்லாத பண்ணக்கூடிய அனைத்துமே அசத்தா போறது. எந்த லோகத்தையும் இது சுகம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி பெருமாள் கடைசியில சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மா இருந்த போதிலும் அதை செய்வதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை இல்லாமல் செய்தால் அது என்ன? அது அபார்த்தம் அது அப்படின்னு சொல்கிறது. எந்த காரியத்தையும் ஸ்ரத்தையோட செய்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். சாஸ்திரிய காரியங்கள பயமும் ஸ்ரத்தையும் அவசியமா இருக்க வேண்டும். இப்ப ஸ்ராத்தம்னா என்ன? ஸ்ராத்தம்னா ஸ்ரத்தையோடு கூடியக்கூடிய ஒரு பித்ரு கைங்கரியம் இல்லையா? அதுக்கு வந்து அதுக்கு ஒரு நியமம் வச்சிருக்கா பெரியவா. அந்த நியமத்தில் சொல்லப்பட்ட விதிகளை அனுசரிச்சுதான் நம்ம சார்த்தம் பண்ண. அதனால சார்த்தம்னே பேர் அதுக்கு. முடிந்த அளவுக்கு இப்ப கலியில முடியல சுவாமி, இந்த 2020 என்னால முடியலன்னு சொல்லும் போது இப்ப என்ன உனக்கு அந்த தர்மத்துக்கு லோபம் இல்லாம பண்ண முடியுமோ அதை அனுஷ்டிச்சுதான் பண்ணியான். அப்பதான் பெருமாள் திருவுள்ளம் பத்துவான், அந்த பித்ருக்களம் திருவுள்ளம் சாந்தியாவா. அதான் அந்த சத்தையை முக்கியம்னு பெருமாள் சாக்கிறது. நீங்க அந்தத்துல அப்படி செய்தால்தான் அதற்கு சத்து பேரு, நல்ல பலனை கொடுக்கக்கூடியும். அது இல்லைன்னா அது அசத்தான காங்கிரம், அசத்தான ஒரு கைங்கிரமாவோ காரியமாவோ ஆயிடுறது. அதனாலே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விதியை அனுசரித்து செய்வதே சத்தான காரியம்ப்பா, அதுதான் மங்களகரமான விஷயத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனான்னு பெருமான் சொல்லி சாய்கிறார். இதுல முக்கியமா சொன்னது மறைபொருந்தாத வை வல்லதுடற்கு வகுத்தமையும் மரபொருந்து நிலையின் வன்குணப்படி குவகையும் மறைநிலை தன்னை வகுக்கும் குறிமோன்றின் மேன்மையும் அம்மறையும் விழுந்தான் உரைத்தான் வாசவந்தன் சிறுவனுக்கே அம்மறை விழுந்தான் உரைத்தான். எவனுடன் வேதத்தை நமக்கு கொடுத்தானோ, அனாதியான வேதத்தை கொடுத்தானோ அவன் வந்து தன் திருவாக்காலே இந்த அர்ஜுனன் என்ற சிறுவனுக்கு உபதேசம் பண்றான் பெருமாள். மறை பொருந்தாதை, மறையிலே சொல்லப்படாத விஷயங்கள், வல்லதுதற்கு வகுத்தமையும் மரபொருந்தும் நிலை, யார் யாருக்கு பொருந்தும் சொல்லி ரஜஸ்தாம சத்ருகுணத்தை அது விஷயங்கள் என்ன, ஆகார நியமங்கள் என்ன, இவன் மனசு எப்படி இருக்கும், மன யஜ்யம் எப்படி பண்றான், உடம்பாலே மனசு வாக்கு காயத்தாலே பண்ணக்கூடிய தபஸ் எது நல்லது எது கெட்டதுன்னு பெருமாள் இங்கே அவனுக்கு உபதேசம் பண்ணி கடைசியில பிரணவம் குறி மூன்றுன்னு சொன்னார். பிரணவம் தத்து சத்துன்னு சொல்லி பெருமாள் இங்கே இது இல்லாத வேதம் அத்தியனம் பண்றதோ யஜ்யாபாதிகள் சத்காரியங்கள் பண்றதோ அது வந்து அசாஸ்திரம்னு பெருமாள் சொல்லி இந்த 17வது அத்தியாயத்தை பெருமாள் பூர்த்தி பண்ற. அதே விஷயத்த சுவாமி தேசிகன் இந்த பாசகத்தை நமக்கு உள்ள வச்சு சாதிச்சிருக்கார். அடுத்த பாசகத்தை நாளைக்கு பிறந்த சைக்கிளாம் அடியான் கவிதா கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.